நடுநாட்டு தலங்களுள் ஒன்றான திருவண்ணாமலையை வணங்கிய ஞானசம்பந்த பிள்ளையார் திருவோத்தூர் என்கிற சிவதலத்தை சென்று அடைந்தனர். சைவ அன்பர் ஒருவர் வைத்து வளர்த்த பனைகள் எல்லாம் ஆண் பனைகளாக இருத்தல் கண்டு எள்ளி நகையாடிய சமணர்கள் நாணும் வண்ணம் அடியார் வேண்டுகோளின்படி பாடியருளிய திருப்பதிகம் பூத்தேர்ந்தாயன என்பதாம். ஆண் பனைகள் யாவும் பெண் பனைகளாகி குலைகின்றன. கொரும்பை ஆண்பனை இன்குலை ஒத்தூர் என்பது சுவாமிகள் திருவாக்கு. உண்மை உணர்ந்த அமணர்கள் குண்டிகையை தகர்த்து எறிந்து திருநீறு ஊசி சைவராயினர் என்பது வரலாறு. ஆலய வளாகத்துள் இவ்வரிய காட்சியை சிற்ப வடிவில் இன்றும் காணலாம். பதிகப்பலன் வினைகள் வீடும் என்பதாம். முதல் திருமுறை பண் பழந்தக்கராகம். குண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை எண்ணும் காய ஒளிமழுவாழங்கை கூத்தீரும் குணங்களே இடை போக நன்றான மறையா அவனோடு ஆளுவாய் சென்றாகோலும் திசையில குன்றாயுள்ளேறியாய் மிகவோ நின்றீரே உம்மை நேரியே காரமண் கலிங்க தூவராடைய தேரல் சொல்லவை தேரன் ஓரம்பால் எயிலை ரவன் ஓ சீ